மச்சி மச்சி மூச்சு காண்டா மறுக்கி மறுக்கி அடிச்சு தாண்டா அண்ணன் நகர டவர் நீடா மல்லு கட்டி அடி சக்கி போரே சைக்கிள் காப்பு கவுத்து தாண்டா ஆர்டி இப்போ உனக்கு தாண்டா கம்மு கட்டி போரிய படிச்சுக்குவோமே சன்ரைஸ் ஆய் பார்த்ததில்ல கண்ணின் மணி எங்களுக்கு ஏர்லி மார்னிங் 10 மணி லைட் ஹவுஸ் உயரத்தையும் எங்க லவ் லெட்டர் தாண்டும் பரிச்சையில் பதில் எழுத பாதி பேப்பர்ல நொண்டும் அடிப்போமே ஆர்னோல்ட போல ஏத்து அம்ச பாப்போ ஏதாச்சு சொண்ட வந்தாண்டாவோம் ரவுண்ட் கட்டி கிளப்புங்கடா ரத்தம் சூடாக இருக்கு பவர் கட்டி நொறுக்குங்கடா பறக்க ரக்கைகள் எதுக்கு காத்தாடி போ